什么家，我的地嘞，啊什么家，我的地嘞。 அழகான சின்ன பொண்ணு போகுது, பாத்தா பழகாத ஜோடி போல தோணுது. ஆமா போகுது, பாத்தா பழகாத ஜோடி போல தோணுது. ஆம்பளையே ஆட்டி வைக்கும் ஜாலக்காரி, ஜாலக்காரி ஆத்தாடி இவ போவக்காரி, ஆம்பளையே ஆட்டி வைக்கும் ஜாலக்காரி, ஜாலக்காரி. அழகான சின்ன பொண்ணு போகுது, பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது. பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது. ஆசை ரொம்ப இருக்குது, ஆசை ரொம்ப இருக்குது, அழுத பொண்ணு சிரிக்குது, தேசம் கலைஞ்சு போச்சுது, வெறிச்சு வெறிச்சு பார்க்குது. ஒரு காதல் போல தெரியுது. அழகான சின்ன பொண்ணு போகுது, பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது. பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது.